அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் இளம் கீர்த்தினிலே தென்னை இளம் கீர்த்தினிலே தாராட்டும் தென்னலது தென்னை இளம் கீர்த்தினிலே தாராட்டும் தென்னலது தென்னை தனை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது தென்னை தனை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாடலது ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாடலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை அமைதியான நதியினிலே Thank you.